శ్రీమగవాన్వయసుదాం పరిపూర్ణచంద్రం శ్రీ శ్రీనివాసగురువర్యపాత్రచక్రం శ్రీనభ్యరంగయజివర్యక్తాత్మరక్షం వందే సదా వరవరమణీకేంద్రం భారద్వాజం శతారిం శుభగుణాన్ పండితేంద్రం భజేహం శూనుం నారాయణస్య సంస్కారమాద్య గ్రంథాంగీకరద్వీషకారే నిస్సభారం శూన్యే శ్రీమద్వేదాంతరామాంజమునికరుణాలబ్ధవేదాంతయుగ్మం శ్రీమశ్రీవాసయోగీశ్వరగురుపతయో అప్తిసస్వాత్మభారం శ్రీమశ్రీరంగనాథాప్రయమునికృపయా ప్రాప్తమోక్షాశ్రమం తమ్ శ్రీమద్వేదాంతరామానుజం మునిం పరం సంతు. నమస్తే. గీత సుగీత కర్తవ్యా కిమన్యై శాస్త్ర సంగ్రహై యా స్వయం పద్మనాభస్య ముఖ పద్మా దేశిత. గీత గంగా చ గాయత్రి గోవిందే హృదిస్థితే చతుర్దార సంయుక్తే పునర్జన్మ నిత్యతే. எந்த சாஸ்திரத்தை நாம பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கொண்டோம்னா, எந்த ரகசியத்தை நாம பரிபூர்ணமா தெரிஞ்சுக்கொண்டோம்னா, நமக்கு புனர்ஜென்மம் இல்லையோ, இனி ஒரு தரம் இடுமைக்குரியே விடமாட்டோமோ. ஆக ரகசியம் இதுல சொல்லுதாரம்ப நாலு க, கீதா ஒரு க, கங்கா ஒரு க, காயத்ரி ஒரு க, கோவிந்தன் சொல்லுமே பெருமான அவன் ஒரு க. இந்த நாலு கதாரம் இருக்க அதை எவன் ஒருத்தன் முழு மனசோட அபியசிக்கிறானோ அவனுக்கு கட்டாயம் மோட்சம் உண்டு. இதுதான் ரகசியங்களே சொல்லப்பட்டதான பரிபூர்ணமான ஒரு வழி. மொய்த்தவள் நினைவு நின்று ஊன்றல் துறைய பெயரால் கத்திர வந்துமன்னே பராங்கதி கண்டு கொண்டார். பிராமணரெல்லாம் அப்படம் ஈசப்பண்ணாங்க. சத்திர பந்துக்கும் கூட மோட்சம் விதமா கொடுத்தான்னா எதனால கொடுத்தான்? அவனை விட ஒரு பிரம்மவத்தியாதி தோஷங்களை பண்ணவன் யாருமே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு எம்பெருமான் எப்படி மோட்சம் கொடுத்தான்னா, அந்த நாரத பகவானவனுக்கு கோவிந்த மந்திரத்தை மூணு எழுத்துடைய பேரா தமிழ்ல வச்சு பார்த்தாலும் கோவி இந்த நாலு ஒன்றும் சம்ஸ்கிருத்த இந்த கூட்டெழுத்து, அதனால மூணு எழுத்து. அதனால அந்த மூன்று துளைய பேரா கோவிந்தன் ஒரு பேரை கோவிந்தா கோவிந்தான் சொல்லு அப்படின்னு அவனுக்கு உபதேசித்தார். அதான் இன்னும் விளையாட்டு போக்கா அப்படியே அந்த உபதேசத்துக்கு முடிவ சொல்றாரு சொல்லித்தான் பார்க்குமேனு சொன்னான் அப்படின்னு நிஜமாகவே போக்கவும். அப்படி இந்த கீதாவினுடைய 18 அத்தியாயங்களே அந்த பக்தியோடு முடியலேன்னு நாம கவலைப்பட்டா மாஸ்டரா கவலைப்படாதேன்னு சொல்லி நமக்கு சரணாகி மார்க்கத்தை காமிக்கலாம். ரொம்ப சுலபமான வழி. அதனால கீதா கங்கை நதியிலே எவன் ஒருவன் தன்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் விட்டுவிட்டு சங்கடத்தோட தீர்த்தா மாறுறானோ அவனுக்கு மோட்சம் நிச்சயம். காயத்ரியை பத்தி கேட்கவே வந்தான். இதோ காயத்ரின்னா அது என்னமோ ரொம்ப இந்த அத்வைத்தினருடைய இதனால அது ஒரு ரெண்டு ரூபமாகும். இதெல்லாம் ஒரு விஷயத்துக்கு இல்லை. இஷ்டாத்வீதத்துல காய காயத்ரின்னா பகவான் அந்த ஈன்னு தீர்க்கமா சொல்றோம் பாருங்க பிரசுரமா சொல்றாரு ஈந்துமா சொல்றோமே அது ஈந்துக்கு மகாலட்சுமி. அப்போ பெருமாளோடு சேர்ந்த பிராட்டி சரணாகதிக்கு நிஜமாவே பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்கு தான் சரணாகதி பண்ணணும். அதனால இந்த காயத்ரி ஒரு பிராமனுக்கும் முதல்ல அதுதான் உபதேசம். அதனால அந்த முதல் உபதேசமே ரொம்ப ரகசியார்த்தமான உபதேசம். அதனால அதன் காயத்ரி சொல்லியாச்சு. இப்படி இந்த நாலு கதாத்தினாலேயும் ரகசியங்கள் ஒன்னொரு செய்தி பரிபாலிக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் பிரஸ்துத அதில் முன்னாடி விஞ்ஞானிச்சேனே அந்த மாதிரி இந்த சபைக்கு ரொம்ப பொறுமையதான வியாசராலே சொல்லப்பட்டதான இந்த சீசுக்கிய அனுபவிப்போம். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகா தேவா தேவகி புத்திரா ஏகா மந்திர தஸ்ய நாமானி யானி கர்மாதி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவாங்கிறது. ஏகம் சாஸ்திரம் ஒன்னே ஒன்றுதான் சாஸ்திரம். இதுல சாஸ்திரம் எதுன்னு விசாரம் பண்றதுக்கு வேதாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாஸ்பரம். பரம் பரம்ங்கிற அந்த வேர்டு பரவல் சொல் அதுக்கு உசந்தது நேர்மையானது சேட்டமானதுங்கிறது ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அந்த அர்த்தத்தை வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை பார்த்தா முழுமையான அர்த்தம் வராது. அந்த பரம்ங்கிறதுக்கு அதை காட்டிலும் மற்றொன்று இல்லை வேறொன்று இல்லைங்கிற அர்த்தம் தான் பூர்வாச்சாரியர்கள் தாக்கவில்லை. இப்போ வேதா பரபரம் நாஸ்தி வேதத்தை காட்டிலும் சொல்லி வச்சுக்கூடாது. வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே இல்லை அப்படின்னு நடைமுறை கேசவாஸ்பரம்னா கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே இல்லைன்னு அர்த்தம். கேசனென்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டு வந்தேன்னு நாலு பத்துல சொல்லியா. அந்த மாதிரி இங்கே இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அவன் அப்போ அவன் சொன்னதான அந்த சாஸ்திரம் கீதா சாஸ்திரம் அதுதான் சாஸ்திரம். இப்போ அத்தனை சத்து வேதங்களையும் நம்மளால அறிய முடியாது. அதுவும் ஸ்ரீகளுக்கு அதிகாரம் போதில். அதனால இப்போ இந்த கீதையினுடைய சாராம்சத்தை நாம தெரிஞ்சுக்கலன்னா சகல சாஸ்திரத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டதா அர்த்தமாகும். ஏன் அப்படின்னா ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் தேவகி புத்திரனான கிருஷ்ணன் தன் திருவாக்கினாலே வெளியிட்டது இந்த கீதை. அதனால இந்த சாஸ்திரத்துக்கு மெஞ்சினால சாஸ்திரமே இல்லை. கீதைக்கு அப்புறம்தான் பாஞ்சராஸ்திர சாஸ்திரமே வருது. அதுக்கப்புறம் ஏகா தேவா தேவகி புத்திரா தெய்வம் என்றால் கிருஷ்ணன் தான் தெய்வம், மற்றவர்களா தெய்வமே இல்லை. இப்போ எல்லாமே நாராயணனுடைய அவதாரங்கள் தானே. அப்போ கிருஷ்ணனை தவிர வேற தெய்வமே இல்லைன்னு சொன்னா இது எப்படி அன்வர்த்தமாகும் பொருத்தமாகும்? திருப்பந்த ஈஸ்வரன் இதுக்கு ஒரு மூணு இடத்தை ஆசிரியார். வழுத்தூர் ஆண்டவன், ஸ்ரீராம ஆண்டவன், பத்ராஜிப்பு ஆண்டவன், அதனால்தான் முனி திரயம் ஒரு கிரகஸ்தர் மூணு சன்னியாசிகள் ஆசிரியிருக்கிறதுனால அந்த சம்பிரதாயத்துக்கே முனித்ரிய சம்பிரதாயம் இருந்தது. அது என்ன நாகமுனி யாமன முனி ராமானுஜி முனி மூணு முனி சொல்றாரு. அதனால வரல, அது மடத்துக்கார அனுப்பும்போது தான், அது சரப்பட்ட அனுப்பும்போது தான் முனித்ரிய சம்பிரதாயம் இதனால வந்தது. அப்போ அவர் தன்னுடைய அந்த மூணு சன்னியாசிகளுக்கும் காலக்ஷேபம் சொல்லும்போது சொன்னா தேவா தேவகி புத்திர ஏவ. இப்போ நிசுமன் இல்லையா, மற்றவா இல்லையா அப்படின்னு கேட்டா வேதம் ரெண்டே பேரை தான் எடுத்தது. நிசுமனையோ ராமனையோ மத்திய கூர்மை இருக்கிற அவதாரம் இருக்கிறது. பிரம்மண்யோ தேவகி புத்திரா பிரம்மண்யோ அதுசூதனா. மகாநாராயண உபனிஷத்து அதுல வர வாக்கியம் தான் இன்னைக்கு நம்ம மந்திர சுற்றத்துல ஓம் இதி ஏக அக்ஷரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாய இதி பஞ்ச அக்ஷராணி சொல்லிருக்கோம். அந்த சுற்றத்துல அந்த எட்டு எழுத்து எப்படி சொல்றது, பிரணவமான ஓங்காரம் ஒரு எழுத்து, நமஹாங்கிற அந்த மத்திய மதம் இருக்கே அதுல ரெண்டு எழுத்து ரெண்டு ஒன்று மூணு, நாராயண சப்தத்துக்கு மேலே ஆயிரம் சதுர்த்தி 27னால அது அஞ்சு எழுத்து. அப்போ அஞ்சு ரெண்டு ஏழு ஒன்று எட்டு அஷ்டாட்சரம் இப்படிதான் வந்தது. சகல ரகசியங்களும் இந்த அஷ்டாட்சரத்துக்கு அந்தர்கதம். இப்போ நான்கு வேதங்களுமே இந்த அஷ்டாட்சரத்தினுடைய மகத்துவத்தை சொல்ல வந்தவைகளே. ருக்கியு சாமானி அதர்வனானி சேர்ந்து வியாசரே இருக்கிற. அதனால இந்த நான்கு வேதங்களுமே அஷ்டாட்சரத்தை சொல்ல வந்தது. இந்த அத்தனை ரகசியங்களும் அஷ்டாட்சரத்துக்குள்ளே அடக்கம். ரகசியம் ரகசியம்னு சொல்றாரு என்னன்னா, அகக்கரணீயமாய் உபதேசிக்கும் நேர்த்தி எதற்கொண்டோ அதுவே ரகசியமா. அகக்கரணீயமாய்னா ஆறாவது காது கேட்காதபடி, ஆறாவது காது என்ன அப்படின்னா உபதேசம் பண்ற ஆச்சாரியனுக்கு ரெண்டு காது, அந்த உபதேசத்தை பெறுகிற சிஷ்யனுக்கு ரெண்டு காது, நான்கு காது வச்ச. ஆறாவது காது கேட்கப்படாதுன்னா ஆச்சாரியன் சிஷியனுக்கு உபதேசமானோ அவ ரெண்டு பேருமா இருக்கணும், அவங்க மூணாவது தேர்ட் பர்சனுக்கு அங்க அவசியத்தை இல்லை கூடாது. அதான் அப்போ அகட்கரணீயமா இது தாரித்திரம் இருக்கிற கூட அகட்கரணீயமாக தான் சொல்லணும். இப்ப என்ன அந்த மாமா, அந்த மாமாவுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்தா சந்தியான கூட பண்றதுல பிள்ளைக்கு போன போக என்ன பண்றது, வாத்தியார் உள்ள புரிஞ்சுக்கிற பட்டு உள்ள தேவகி புத்திரன் மட்டும்தான் பரதெய்வம், மற்றவைகள் தெய்வமே அல்ல. ஏகா மந்திரா தஸ்ய நாமானி யானி கர்மாணி. இப்போ நாமதேவங்களை உச்சரிக்கும்படியாகவும் இருக்கணும், அது கர்மாதி கர்மத்தையும் நம்ம சொல்லணும். இந்த மந்திரம் நாம குமாரிகள் எப்படி ஜபம் பண்றோமோ அந்த மாதிரி ஸ்ரீகளும் பண்ணக்கூட யோகிகள் என்று சரமஸ்லோகம். கீதையுடைய சரமஸ்லோகத்துக்கு சாசுவர்ணியாருக்கும் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு, சர்வாதிகாரங்களான ஒரு இது. ஆனா அதற்காகவும் பல பல ரகசியம் எதுவும் இல்லை. எம்பெருமான் திருவடியிலே சாஸ்வதமான நித்திய கைங்கரியம் நமக்கு கிடைக்கணும், எம்பெருமானுடைய சேவை நமக்கு பிராப்தமாகணும். சேவைனா அந்த இடத்துல ரெண்டு மீ, எம்பெருமானை சாட்சா நம்ம கண்ணனால நேருக்கு நேரா பார்க்கறதுங்கிறது அது சேவை. சுவாமி சேவை சார், பெருமாள் சேவை பிராப்தமாக்கி சொல்லணும். அந்த மாதிரி சேவைன்னா நம் கண்ணாலே நேருக்கு நேர் பார்ப்பதுன்னு ஒண்ணு. சேவைன்னு சொன்னா அது குறைச்சி அறிஞ்சு தனித்தனியம் பண்றதுன்னு அது எனக்குதான் ஒரு உண்மையா சொன்னேன். உங்க கூட்டிட்டு சாமி நீதான் எல்லாத்தையும் சேவை பண்ணணும்னா அது மாதிரி இந்த அறிவில தேவசிய சேவாணி இந்த ஸ்லோகமானது எப்படி நாம சமைக்கணும் பார்க்கலாம். இது கிருஷ்ண சபான்னு பேர். அப்போ ஏகா தேவஹா தேவியின் புத்திர ஏவ தேவிக்கு புத்திரனான கிருஷ்ணன் மட்டும்தான் தெய்வம். அதுதான் நம்ம சொல்லுங்க அந்த தேவச சேவா அந்த சேவை தான் சதாரணமாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பகவத்கீதையிலேயே ரொம்ப சாரமானது இது மா ஏகம் சரணம் என்னை ஒருவனையே சரணாக பற்றி அது நம்ம பில்டிங்கே சரணாக பற்றுங்கிறதான அந்த சரணாகதி சரி இதெல்லாம் இருக்கும். அது எந்த ரோல் இருக்குன்னா யார் நீக்குமார் அது மாறியே அப்போ முதல்ல அக்னியை தான் பிரவேசினோம். அப்போ அச்சிஸ்மார்க்கமான மாதிரி அப்புறம் வந்தவர்கள் உள்ள மாமணி மண்டபத்து அந்த வெளியிலிருந்து அப்போ அச்சிராஜிகீல நமக்கு முத முதல்ல எது அச்சிஸ் அந்த அக்னியா வழிகாட்டலாம். இப்போ கிருஷ்ண சபால இந்த மாதிரி நாம பாராயணம் பண்ணி அந்த எம்பெருமானுடைய அந்த ஜெயந்தி உற்சவத்தை ரொம்ப உணர்ச்சியா கொண்டாடுறோம். அது இருக்கிற இடமும் சரணாகதியில அந்த சரணாகதி பண்ணிட்டு போற வழியோ அச்சிலாதிமா இருக்குமான யாருமே இருக்கும். அதனால இது எவ்வளவு அன்பந்தமா நம்ம சதைக்கு இந்த ஸ்லோகம் பொருந்தது. ஒரே சாஸ்திரம் ஒரே தெய்வம் கிருஷ்ணன் ஒரே ரகசியம் அவன் சொல் அவன் வாயினாலே வெளிப்படுத்தியது. அதனால இந்த மூணு நட்சத்திரமானது அதை தவிர அந்த சரணஸ்லோகத்தின் சொல்றமே ரொம்ப பவித்திரமான ரகசியம். அதிக சரணாகதி சொல்லப்படுறது அதுதான் நம்ம வெள்ளிக்கையே அந்த சரணாகதி பண்ண போற மார்க்கே அது அச்சி அந்த அச்சியாசி மரத்துக்கு தான் அந்த நூல் பேராக மரத்திற்கு இத கற்றோர் அன்பத்தமான இன்பொழுமானுக்கு நீங்கள் இருக்கிறார். பகவான் கிருஷ்ணன் நான்காவது கீதையின் நான்காவது அத்தியாயத்திலே ஐந்து ஸ்லோகங்களாலே தன்னுடைய அவதார ரகசியத்தை அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். இந்த அந்த கீதையுடைய ஒரு சுருக்கத்தை சொன்னார். அதில் இந்த நாலாம் அத்தியாய சதசத்துக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் பிரசங்காத்து சுபாவ உக்தி கர்மண அகர்மத அஸ்ய பேதாஹ ஞானஸ்ய மஹாத்மியம் சதுர்த்த அத்யாயே உச்யதே. அது அகர்மதா அஸ்ய பேதாட்சம் இப்ப போனா ரொம்ப குழப்பம். கர்மா கர்மாவாகும் அகர்மா விகர்மாவாகும் விகர்மா கர்மாவாகும் சுத்தி சுத்தி சுத்தி சொல்லியிருந்தா அது ஞானத்தினுடைய ஒரு மகாத்மியத்தை சொல்றது. ஞானத்தினுடைய மகாத்மியத்தை சொன்னாதான் அந்த லட்சியம் ஏதோ ரோட்ல போறோம் ஒருத்தன் நீ சுத்தியமா நான் சுத்தியமான்னு கேட்டு போறாங்க அந்த லட்சியம் இல்லை. சுவாமி ஜெய்சிமன் இந்த கீதைக்கு தன்னுடைய இதில் இருக்கும்போது அவதாரியிருக்கிறார். பகவானுடைய அவதாரம் இந்திர ஜாலம் போலில்லாமல் சத்தியம் என்றும் அவதீர்ணனான பகவான் ஜீவாத்மாக்களான நம்மை போலன்றி சங்குஷித ஞானவான் அல்லாமல் சர்வைக்கன் என்றும் அவனுடைய அவதாரம் திவ்ய மங்கள விக்கிரகம் பாஞ்ச பௌதிக மந்திரிக்கே சுத்தசுத்தமயமான அப்ராகிருதம் என்றும் அவருடைய பிறப்பு நம்மை போலே புண்ணிய பாப ரூப கர்ம ஜென்மம் இன்றிக்கே கேவலம் ஸ்வைச்சா மாத்திரம் என்றும் அவருடைய அவதார காலம் கர்மாசியம் அன்றிக்கே உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மக்ஷாதி அதர்ம அஸ்தித்தானம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் என்றும் அவனுடைய ஜென்மபலம் சுபதுக்காதி அனுபவம் அன்றிக்கே சாது சம்ரக்ஷணமும் துஷ்ட நிகிரகமும் தர்மஸ்தாபனம் என்றும் இப்படிப்பட்ட பகவத் ஜன்மாதிகள் சுரூபத்தாலும் விசேஷணத்தாலும் திரவியத்தாலும் காரணத்தாலும் காலத்தாலும் பிரயோஜனத்தாலும் உத்கிருஷ்டமம் என்கிறார். இது கீதாக்கு சங்கத்துக்கு சுவாமி பண்ணதான மணித்திரவாக அதுல இந்த கீதையுடைய நாலாவது அத்தியாயம் அவன் ரொம்ப விசதமா கீதையினுடைய அர்த்தத்தை தான் சரிச்சார அத்தனை சுருக்கி இந்த ஒண்ணை மட்டும் ஒரு நாலு பார்க்கிறேன் அத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கீதையினுடைய முழு சாரம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த நான்காவது அத்தியாயம் முழுக்க முழுக்க ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்பாதமாக அதாவது கிருஷ்ணருக்கும் பெருமான் கண்ணனுக்கும் இடையே நடந்ததான ஒரு உரையாடலாக அமைகிறது. பகவான் சொல்றான், சர்வலோகங்களையும் உஜ்ஜீவனம் பண்றதுக்காக இந்த நந்தத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த கர்மயோகம் என்னாலே இல்லாட்டினா உபதேசிக்கப்பட்டது. இப்போ அதைத்தான் நான் உனக்கு சொல்ல போறேன். கவனம் ஆக்குகிறதுனா உடனே அனுசிச்சேன், ஏ அம்மாஜி நானும் ஒரே வயசு ஒரே தயாரி இருந்த நீ என்னமோ ஆமியார் கல்பா ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியா உள்ளவனுக்கு என்னவா வேற ஆள் இல்லையா உனக்கு அதுவும் இங்கே போட்டோம் தான் சொல்லணும். உன்னை யுத்தம் பண்ண தூண்டுறதுக்காக இதை நான் சொல்லவில்ல. இந்த கர்மயோகத்தை இப்போ முத முதல்ல உனக்கு மட்டும் உபதேசிக்கல, எத்தனையோ மாணவர்கள் இந்த உபதேசத்தை அடைஞ்சிருக்கா. இந்த சம்சாரங்கிறதான சாதகத்தை கலக்கிறதுக்கு இது அத்தியந்த ரகசியம். இந்த என்னுடைய அவதார ரகசியத்தை உனக்கு சொல்றேன், நீ கேட்டு ஜீவன் அடைஞ்சிடும். அப்போ முத முதல்ல இந்த கர்மயோகத்தை நான் பிரஜாபதிக்கு உபதேசித்து அப்படின்னு அந்த உபதேச கிரமத்தை ஆரம்பிப்பான். நான் முதலில் பிரஜாபதிக்கு உபதேசித்தேன் ஒன்னே எடுத்துக்கிட்டா நான் நீ சமகாலத்தவா இருபத்தி எட்டு சதுர்யுகத்துக்கு முன்னால கல்ப ஆரம்பம் தான் என்ன அஷ்டாபிஞ்சு கட்டிக்கிட்டே நம்ம சந்தர்ப்பமே வெடிக்கிறோம். அப்ப இருபத்தெட்டு யுகங்களுக்கு முன்னால நீ முத முதல்ல இவ்வளவு ஆரம்பத்தின் போது நான் பிரம்மாவுக்கு உபதேசிக்கேன்னு சொல்றீங்க, நீங்க நானும் சமகாலத்தில் நீ எப்படா உபதேசிக்க முடியும் அப்படின்னா பகவான் கேட்டான், உனக்கு ஒரு மனுஷனுக்கு பல ஜென்மங்கள் உண்டுங்கிறத நீ நம்பறையா நம்புறேன். ஏன்னா புராணங்கள் தான் இவருக்கு பெரியவாளும் அது ஒத்துக்கிட்டா அது மாதிரி பிரமாணங்களும் இருக்குதுன்னா சரி. அப்படி முன்ஜென்மங்களுடைய நினைவு உனக்கு இருக்கா இல்லையா? சத்தியமா எனக்கு இல்லை அவன் சொல்றான், எனக்கு கிடையாது. அப்போ உனக்கு இல்லை இருக்கிறதுனால எனக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கலாம் நான் அப்படி சொல்லவே வரல. மகான்களுக்கு உண்டு, இந்த ஜடபரதன் மாதிரி இருக்கிற மகான்களுக்கு உண்டு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உனக்கு நிச்சயம் உண்டு, ஏன்னா நீ பரப்பணுன்றத நான் நல்லா தெரிஞ்சுட்டேன். நீ ஜடபரதன் போன்ற மகான்களுக்கெல்லாம் மகான் நீ பிறப்பே அந்த கௌரவ விஷ்ணு சேனாதிகளுக்கும் தலைவன் நீ. அதனால உன்னுடைய அறிவியையோ உனக்கு இது தெரியாதுங்கிறதையும் நீ உபதேசிக்க திருக்க மாட்டாடுகிற ஒரு அவநம்பிக்கையாலும் இதை சொல்லல. அப்படிய கேட்கறதுக்கு உள்ளத்தையுமே கேட்கறதுக்கு அதை சொல்லல, என்னன்னு சொல்லல. அப்ப வேண்டாம், சரி அப்போ எனக்கு என்னால முடியும், நான் சந்திரன் ஒத்துக்கிறேன், எனக்கு பூமி ஜென்மா 28 யுகத்துக்கு முன்னால தன்பொருள் ஆரம்பத்துல என்னால இங்கு அங்கும் ஒத்துக்கிறேன். அப்புறம் ஏன் இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கிறான். மற்றவர்களுடைய பிறப்பை அறுப்பவனான நீ ஏற்படுத்த சம்சாரத்தை நமக்கு அறுக்கிறவன் யாரு? அவன் அப்படிப்பட்ட அந்த எந்திரமா நம்மள மாதிரி ஏன் ஒரு தாய் கர்ப்பத்திலே வந்து சேர்க்கலாம்? அதுக்கு என்ன காரணம் அதை சொல்லணும்னா, மற்ற ஜீவாத்மாக்கள மாதிரி கர்ம விஷயத்தினாலே பிறக்கல, நான் இச்சா மாத்திரத்திலே பிறக்கிறேன்னா. அப்போ பிறப்புங்கிறது கொஞ்சம் விஷயம், அது நீச்ச பாகம் தானே. அது நாங்கள் எல்லாம் கர்மா அதை அனுபவிக்கணும், அந்த பாபத்தை கழிக்கணும், அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்? இந்த பாபத்தை கழிக்கிறேன்னு நினைச்சு இன்னும் மேலும் மேலும் மேலும் பாபம் பண்ணி பண்ணி இன்னும் மூட்டை சேர்த்துக்கிறேன் தவிர குறைச்சபாடு இல்லை. இது எங்களுடைய நிலைமை போனப்போ கர்மாவே கிடையாது. கர்மா இல்லாத நீ எந்த மாதிரி போறப்பணும்னு ஏன் ஆசைப்படுறேன்? அது சொல்லலாம், நீ எப்ப பிறக்கல ஏன்? நீ எப்ப பிறக்கல ஏன் பிறக்கல? இது பரம ரகசியம். நீ என்னுடைய பரம சுருக்காரத்தினாலேயும் என்னிடம் சிஷ்யத்தேவ சுவாமி மகாத்மா பிரசன்னம் என்கிட்ட நீ சரணாகதி பண்ணியிருந்ததினாலேயும் உன்னை சிஷ்யனாகி இருந்து என்னுடைய அவதார ரகசியத்தை உனக்கு சொல்றேன். அது இரு பகவான் இந்த மாறாவிய அத்தியாயம் நீதிய உபதேசிக்கிறான். இப்போ இந்த அவதார ரகசியத்தில ஒரு 6 முக்கியமான பாயிண்டை நாம தெரிஞ்சுக்கணும். அது பகவானுடைய அவதாரம் நம்மை போல் கர்மத்தினால் ஏற்பட்டவர். நாம கர்மம் பண்ணோம், அதனாலே நமக்கு சரியிருந்தது தாயினுடைய கர்ப்பத்திலே பிறந்தோம். ஆனா பகவானுக்கு கர்மமே இல்லைன்னா அவனுக்கு பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே பிறந்தான்னா இச்சா மாற்று அவன் தன்னுடையதான ஒரு விருப்பத்திற்காக தன் சங்கல்பத்தினாலே அவன் பிறக்கிறான். இப்போ நம்மளுடைய சரீரத்தை போலே ஒரு ஆழ்ந்த சம்பந்தம் உள்ளதான சத்வம் ரஜஸ் தமஸ் மிஸ்ரிதமான சரீரம் அல்ல என்பதுதான் சரீரம். அது சாஷாத் சுத்த சத்வமயமானது திவ்ய மங்கள விக்கிரகம். இதை அறிவிப்போ ஒன்று மாதிரி என்னது திரிகோண சம்பந்தம் இல்லாதது சுத்த சத்வமயமானது. நீ நான் இப்ப பார்க்க மாட்டேன், 50 வருஷம் வீட்டு பார்க்கிறேன்னு உன்னாலும் உன் தர்ப்பம் தள்ளி போட முடியாது, உன்னுடைய இறப்ப உன்னால தள்ளி போட முடியாது. நான் என்ன அது என்ன அறியணும்? ஏன்னா நீ கர்ம விஷயத்தினாலே கர்மா ஒன்ன நீக்கும், அந்த கர்மம் எனக்கு நீக்க முடியாது, அதனால எனக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. ஏன் பிறக்கிற அவசியம் மாதிரி உனக்கு கர்மம் கிடையாது ஒத்துக்கிறேன். கர்மம் இல்லையா கர்ம விஷயம் பிறக்கணும், அவன் தலையில் இருந்து அவன் பிறக்கலாம். கர்மமே இல்லாத நீ எதுதான் பிறக்கிறேன்னா, உன்ன மாதிரி இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு அதுக்கு பாதி பிறக்கிறேன்னா. என்ன நீ காப்பாற்றுறதுக்கு சட்ட போடுதா சொல்லுறது, இன்னும் சில பொண்ணு சொல்றீங்க, இதுதான் லட்சணமானது சஞ்சாரிகளுக்காக அவள எந்தெருமா ஏன் பண்ணா? ஏன்னா கௌரவாதி நரகங்கள் 21 தான் இருக்கு, அவ அந்த 21 நரகத்துக்கு போறளவுக்கு பாவம் பண்ணிட்டா. இன்னும் அதுக்கு மேல வாழ பாவம் பண்ண மட்டும்தான் நாமும் புதுசா 22வது ஒரு நரகத்தை படைக்க முடியாத எங்களுமான் சங்கல்பத்தினால அதை தோற்றுவிக்க முடியாத கட்டாயம் ஏற்படும். பகவானுக்கு நரகத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல இஷ்டமில்லை. அதனால இவர்கள் ஏன் பாவம் பண்ண முடியாமல் தடுத்து அத்தனை அசுரர்களுக்கும் அவனுக்கு மேற்கு யார் எம்பெருமானுடைய கைநாயக வரமாறாலோ அத்தனைகளுக்கும் மோகம் போடும். ஏன் மோகம்? அது அந்த அம்சி லாஸ்ட் மினிட்ல சாட்சாத்தார எம்பெருமான் தானே இருந்தா பண்ணி சண்டை போடுறான். அதனால அவன் வரம் பண்ணும்போது இருக்காது அதை வாரிக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சா நான் அவ்வளவா மறந்துடுது. அது ஒரு காரணம் வாரியுடைய பதம் அது சரியா தப்பா அப்படின்ற விசாரம் வரும்போது அது குழந்தைங்கிறது ஒரு விதம் மிருகத்தை நேரானுதான் இப்ப புலீசியும் சிம்மத்தெல்லாம் நேரானுதான் வேட்டையாடணும்னு இல்லை. அத அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் மறைந்துதான் வேட்டையாடுவார். அதனால அது ஒரு ராஜ தர்மத்துக்கு இருக்கில்லை. இவன் கத்திரியன்றான் அதனால அந்த தர்மத்துக்கு இருக்கில்லை. எத்தனையோ சமாதானம் இருக்கு நம்ம நாராயணங்கள் அதனால அது வேணாம். இருக்காங்கன்னா இந்த இடத்துல கர்ம விஷயத்தினாலே நீ பிறந்த எனக்கு இந்த கர்ம விஷயம் இல்லை. இத்தனை இவ்வளவு சொல்றீங்க வதம் ரஷணமாகுமான்னா வதம் நிச்சயமா ரஷணமே. இப்போ ரட்சிக்கிறது என்ன பண்ண போறேன் அதோட எதிர்ப்பு சேர்த்து போறேன் அதானே அதானே பண்ணியிருக்கேன் நானும் ஏன் இவ்வளோ சொல்ற அப்படின்னா சரி மற்றவர்களுடைய பிறப்பை அளிக்கும் நீ இந்த கர்மத்துக்கு உட்படாமல் பிறக்கலாமே இந்த ஏன் இந்த பூமியில வந்து பிறக்கணும்? இப்போ உன்னுடைய கேவல சங்கல்பத்தினாலேயே இந்த தர்மத்துக்கு யாரெல்லாம் குந்தகம் பண்றாளோ யாரெல்லாம் அந்த சுகர்கள் அடுத்தர்கள் இருக்காளோ அவெல்லாம் துறையிட்டு சங்கல் பண்ணா அடுத்த நேனோ சிக்கிண்ட வருடம் முறையில் போறா. இது போய் எனக்கு நீ பிறந்து படாதவர்கள் எங்களை மாதிரி பிறணும் விஷயமே இல்லையே அது பண்ணாங்கன்னா சரி அசுர வதம் அப்போ துஷ்ட நீக்கிரகம் நீ சொன்ன மாதிரி பண்ணிருக்கான். ஆனா சாது பரித்திரான்தான் நாங்க உட்காந்து பண்ண முடியாது சங்கல்பத்தினால. ஏன்னா என்ன சேவிக்கணும்னு ஆசைப்படுறோம். ராமாவதாரத்துல இந்த பக்தனு பக்தனு எனமுமா ஒத்தாக்கா இல்ல நின்றுத்தான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு தபஸ் பண்ணதா கூட அந்த ராமனுடைய அழகா பார்த்துட்டு அவன் சீதாபகாரின் ஐயோ இந்த ராமனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு பொண்ணாக நம்ம வளர்த்தலையே வளர்க்கப்பட்டான். அப்போ ரிஷிகள் இந்த சரீரத்தில் கொஞ்சம் கூட இல்லை அதுவே எலும்பு குடும்பமா இருந்தா அவளும் நாசப்பட அவளும் இந்த ராமனுடைய வழிகளை பார்த்து ஐயோ இவனை கல்யாணம் பண்ணக்கூடியதான ஒரு பொண்ணா தான் பிறக்கலையே அவ ஆசைப்பட்டா. நல்ல ரிஷிங்கிறவர்கள் அங்கேயும் சதாஸ்தான் அவதான் கோபிகா ஸ்ரீகளை பிறந்தா அவளையும் எம்பெருமான் அவளுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க பக்தீமன் பாகவதத்திலே வரதான அப்படிக்கும்போது இந்த சாதுக்களுடைய பரித்ராணத்துக்காக துஷ்ட நிகழ்வுக்காக மட்டும் நான் எடுக்கல சாதுக்களுடைய பரித்ராணத்துக்கும் அதுக்கு மேல இந்த துஷ்டனுக்கும் இப்ப ராமனை கொண்டு போய் இந்த போய் நாளைக்கு ஒரே கொடுக்கலாங்க. கிருஷ்ணவான் நீரான ஒரு விஷயம் கேட்டா கேட்டு வரான் முதல்லையே வாழ்ந்தீங்க வாழ்ந்தீங்க. அப்ப பதில் சொல்றாங்க நாரதர் உலகத்துல கோபமே வராத ஒருத்தன் இருக்கான்னா ராமன் வாழ்ந்தார். இது முதல்ல எடுத்த உடனே புத்தமா தியாயத்திலேயே வரது பாரதன். அதற்கு ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமா அனைச்ச மனத்து கிணியானே இது ஒரு முன்னாடி போடுறதா தமிழ் கிரியாக்கா ஏன் சினத்தினால் தென்னிலன் வெய்கோமானை செத்தவன் ராமன் அவன் என் மனத்திற்கு அசுர சந்தோஷனால மனத்துக்கு நீ ஒன்றும் விஷயம். ஆனா அந்த ரத்தம் இல்ல, அந்த ராவணனை கொல்லணும்னா முத நாளே அவனை கொண்டுட்டு அப்புறம் போயிட்டு வாங்க அந்த சாகிட்ட சொல்லி குத்தையும் உலகமாக கொண்டு மருத்துவத்தை சிகிச்சைக்கு போயிட்டு அவன் உடம்பெல்லாம் சொஸ்தாயி எண்ணிக்கை அது வரைக்கும் நான் காத்துருக்கேன். எண்ணிக்கை அவனுக்கு எனக்கு பிசிக்கலி ஃபிட்ட போவாதான் அவன் சந்திக்கணும். இப்படி இருக்கிறவன் மறுநாள் அச்சிலக்கன் மொழி பத்து ஒரு கொத்தன் உதித்தோன்னு சுவாமி தேசிய பெருசுக்குரிய காலத்துல செயல்படுறாரு. அந்த மாதிரி ஏன் பண்ணான்னா அவன் சக்தி ஆயிடுறதுனாலே மகா ஆக்ரோஷமா, ஏன்னா தன்னுடைய வம்சமே போயிடுச்சு, தன்னுடைய தம்பியும் எடுத்துக்கிட்டு போய் செஞ்சுதான். இப்போ லங்கையில ராவணன் காப்பாத்துறேன்னா வேற யாரையும் காப்பாற்றினுடைய இங்கிலீஷ் கோயாத்து ராமனுடைய ராமன் எந்த வசத்து சண்டை போறான் அந்த வசத்துக்கு தன் உருவத்தை சொல்லிக்கிறார். இப்ப பானம் உண்டான அவர் திருப்பிய சக்தியா இருந்தார் அடிக்கிறான். அடிக்கும் போது இந்த மூஞ்சில போட்டு ஆஞ்சநேயர் தார தாரையா ஜாதி இந்த ரத்தம் நெருங்குது சூழ ரத்தம். ஏன்னா தோழில் தானே காலம் போட்டுருக்காரு ராமன். அந்த பட்ட உடனே அவருக்கு என் ஆசிரத்தனுக்கு நீ தொந்தரவு பண்றியா உன்னை இன்னும் விட போறதில்லை அப்படின்னு ஒரே பானத்தினாலே அவன் பத்து தலையும் ஒரு சேலை அறுத்து தள்ளினாருங்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். இப்போ இந்த சாதுக்கள் எல்லாம் பகவான் ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்களை காப்பாற்றணும். இப்போ துஷ்ட விக்கிரகம் பிரதானம் இல்லை, விக்கிரகம் பிரதானம் இல்லை, சாது பரித்ராணம். அது அந்த தர்ம தர்மிஷ்டாரா இருக்கிறவாட காப்பாற்றணும். அதுதான் என்று ரக்ஷ பாவம் தான் இங்கே நேரோக்கி இருக்கே தவிர நிகிரகமோ பதமோ இந்த அதுதான் இந்த நாலாவது நியாயத்தினுடைய அபகாரத்திலே முழுமையான பிரச்சனை. இதுக்கு மேல இருப்போம்னா அந்த அஞ்சு ஸ்லோகத்துல முதல்ல சனாதனர்மத்துக்கு சனாதன தர்மம் எழுதுங்க நாளைக்கு நான் அனுபவிப்போம். இன்னைக்கு சனாதன தர்மம் யாரி அதுக்கு என்ன ஒரு வாக்கம் ஏற்படுறதோ பகவதி அது எப்படி உண்டாரதோ அதர்மசிய அப்படிப்பட்ட அந்த தர்மத்துக்கு அதுதானா ரொம்ப எழுச்சி மிக்கதான பகவதி. அப்போ அந்த துஷ்டாளுடைய பலம் எப்படி உண்டாரதோ அப்பொழுதெல்லாம் அகம் அறியன் ஆத்மானம் சிதாமி என்னையே இந்த அப்ராகிருத சரீரமுடையவனான நான் அந்த அப்ராகிருத சரீரத்தோடையே கிடக்கிறேன். அதான் ஆத்மானம் சிதாமின்னு சொல்லுவாங்க பகவான். இங்க என்ன அர்த்தம்னா அரியனுடைய அவதாரத்தை விஷ்ணு பகவான் சொல்றான் தன்னுடைய அவதாரத்துக்கு கால நியமம் எதுவும் இல்லை. எப்பொழுது எல்லாம் பிராமணன் கத்திரியன் வைசியன் சூத்திரன் என்ற அந்த சாஸ்திர வர்ணத்தில் இருக்கிறவாளுக்கு பிரம்மச்சரியம் விராஜபத்திரம் வானப்பிரஸ்தம் சந்நியஸ்தம்ங்கிறதான நாலு ஆசிரியர், அப்போ நாலு வரணும் நாலு ஆசிரியர், பதினாலு ஆசிரமத்துக்கும் எப்போ ஹானி ஏற்படுறாரோ எப்போ இந்த சாஸ்திரோக்தமான தர்மங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறதோ அதற்கு விபரீதமா இந்த அதர்மம் எப்ப வளர்ச்சி அடைகிறதோ தலைக்கிறதோ அப்போதெல்லாம் நான் இறக்குவேன். இது என்ன தெரியுது, பகவான் கல்கி அவதாரம் இப்பதான் 6000 வருஷம் ஆகுது இல்லையா, கலியுகம் 132000 வருஷம். அப்போ இன்னும் 125000 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்கி அவதாரம் ஆகும்போது என்ன தெரியுது, நாம் எல்லாம் தருவிட்டார். ஏன் அப்பதானே இப்ப இப்ப இதெல்லாம் ஒரு அகர்மே இல்லை, இப்ப நாம பண்றதெல்லாம் பகவத் திருஷ்டியில இதெல்லாம் ஒரு பெரிய அகர்மே இல்லை. அவர் எப்போ எப்போ தர்மத்துக்கு நடிவு உண்டாகிறதோ, எப்ப அகர்மம் தலையெடுக்கிறதோ அப்ப நான் உறக்கிறேனோ, அப்ப நாமெல்லாம் இன்னும் தர்மிஷ்டாலும் அகர்மிஷ்டாலும் இல்லை அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுது. அதுக்கப்புறம் பகவானுடைய அவதாரமானது ஜீவாத்மாக்களுடைய அவதாரத்தினோட புண்ணிய பாபங்களினாலே ஏற்பட்டதில்லை, அதை ரொம்ப நல்லா செய்யணும். அது காரணமும் கிடையாது, அவருடைய கேவல சங்கல்பத்தினாலே ஏற்படுறது. இந்த சிருஷ்டிக்கும் சங்கல்பத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு, அதை தைத்திரியப்படுத்தி காணிக்கிறது. அப்போ இந்த எம்பெருமான் சங்கல்பம் பண்றான், என்ன பண்றான், அகம் பகுஷ்யாம் பிரஜாயேதி, நான் எல்லா பொருள்களுமாக உருமாறுகிறேன் சங்கல்பம். இந்த அவனே அத்துணை பொருள்களாகவும் ஆகிறான், சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்யானி, அது சேதன அச்சேதன விசிஷ்ட பிரபஞ்சத்துல நாம பார்க்கிற அத்தனை வஸ்துக்களும் அந்த எந்தருமான் சுரூபமாகவே இருக்கு. அதுக்கெல்லாம் அது சேதனமா இருக்கும் அச்சேதனமா இருக்கும், பதவந்தர்யானியா பகவான் விஷயம். அது பிரவிச்சி எப்படி இருந்தாலும் இது நான் தான் சரி. அது எப்பெருமானாலே மட்டும்தான் முடியும், எந்த ஜீவாத்மாவையும் இல்லை. இப்போ அது ஒரு உதாரணம், காட்டாசாமி தேசியன் அதுக்கப்புறம் அந்த காரிய வஸ்து கடம், இப்போ காரணம் இல்லைன்னா காரியம் சம்பந்தம் பொண்ணு தலைக்கு மேல காரியம், நமக்கு தலைக்கு மேல அந்த போறமே இருக்கான் காரியம் கட்டி போறமே இருக்கான் தலைக்கு மேல காரியம் தானே. அப்போ அந்த காரியங்கிறது என்னன்னா எனக்கு ஒர்க்கு சொல்றேன், எனக்கு அவ்வளவு கர்மாக்கு பாக்கியிருக்கு நான் பண்ண வேண்டியது அப்படிங்களா, அத காரியம் சொல்றேன். அந்த காரியம்ன்றது என்னன்னா காரா பொருள் இருந்து காரிய பொருள் நான் உண்டாக்க போறேன், அரிசிய சாதமாக்க போறேன், இல்ல குழம்பு பண்ண போறேன், கலந்தது பண்ண போறேன், கூட்டு பண்ண போறேன்னு அர்த்தம் கத்துறேன். அங்க காரா பொருளை காரிய பொருளாக மாற்ற நிறுத்த காரணம் எனக்கு இருக்கு, அதனாலதான் காரியம் சம்பவிக்கும், அதனால எனக்கு தனக்கு வேற காரியம் இருக்குன்னு சொல்றேன். இப்போ இந்த பொயவனானவன் தான் சங்கல்பிக்கிறானே ஒழிய இந்த மண் கட்டி எடுத்து குளம்படுகிறேன் சங்கல்பிக்கலாம், ஆனால் அவன் ஒரு காலம் குளமாகாக முடியாது. குளம் வேலை பண்ற பயணம் வேலை தானே. அதே மாதிரி இந்த மிருத்தம் இருக்க மண் கட்டி அதுக்கு ஞானம் கிடையாது, அது அசேதம். அதனால சங்கல்பம் பண்ண முடியுமோ? நான் குணமாக மாறப்போகிறேன் அது சங்கல்பம் பண்ண முடியாது. ஆனா அதுதான் குணமாறு. அந்த மூலபூத காரணம் உபாதான காரணமான மண்கட்டி தான் திடமாறு. அப்ப நிற்புண்டம் திடமாகும் போது அதால சங்கல்பிக்க முடியாது. எதை அவன் பண்றானோ நிமித்தக்காரன் குயவன், அவனாலே அந்த காரண பொருள் இருந்து காரிய பொருளை உற்பத்தி பண்ண முடியுமே தவிர சங்கல்பிக்கலாமே தவிர அவனால அதே காரியமாக அவன் ஆக முடியாது. ஆனால் பகவான் அந்த நிமித்த காரணனான பகவான் தானே உபாதான காரணமாகவும் தானே நிமித்த காரணமாகவும் தானே சரக்காரி காரணமாகவும் இருந்திருந்து அந்த உண்டாகும் காரிய பொருளாகவும் தானே ஆகான். இந்த நானும் பகவான் விஷயத்துலதான் சத்தியமாக தவிர வேற கிருஷ்ணாங்கள் எதை சொன்னாலும் சரி லோகத்துல சரியாது வராது. எந்தெருமான பத்தி ஒரு ஆழ்வார்கள் எல்லாம் கேட்டிருக்கேன். ஒரு உதாரணம் வரும், எந்தெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உதாரணம் போனோம்னா என்ன சொல்லுவார்கள்? நாம மனசால கூட சிந்திச்சு பார்க்க முடியாததான ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. சோழிங்கர் மலையில இருக்கிற நிச்சயமான அங்கே அக்காரக்கனி அக்காரக்கனி அக்காரம்னா என்ன? சக்கரை. இலக்கியஸ்கான் சொல்றேன் சக்கரை. இது என்ன பண்ணணும்? இந்த சக்கரை கொண்டு நல்லா உருண்ட வயல்ல தூங்கணும், நல்லா தண்ணி காட்டணும். அந்த சக்கரை செடி அந்த சக்கரை செடியிலேருந்து சக்கரை மரம் வரும். அந்த சக்கரை மரத்திலேயே சக்கரை காய் வரும். அந்த சக்கரை காய் அப்புறம் சக்கரை பழமாகும் இல்லையா? பின்னாடி முடிப்பாங்க. இதெல்லாம் நடக்க முடியல. எந்த முஸ்லிமன் சொல்லுங்க எடுத்துருந்தாங்கன்னா அவன் அக்கறை சரி. இந்த சக்கரை விளைஞ்சு அதிலே ஒரு பழம் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த நரசிம்மன் அதனால அது மனசால கூட நாம ஸ்மரிக்க முடியாத அளவுக்கு ஒரு உதாரணம் சொல்லி போவோம். அந்த மாதிரி இங்கே இந்த சாது வருண்யத்தாலும் மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாததான ஒரு விஷயத்தான். நான் இப்போ துஷ்ட நிக்கிறதுக்காக நான் அவதாரம் பண்ணல, சாது பரித்ராணத்திற்காகத்தான் பண்றேன். ரக்ஷணார்த்தம் தான் என்னுடைய அவதாரமே தவிர நிரசனார்த்தம் இல்லை. இதை ஸ்பஷ்டமா சொல்லுவான். சரி, இப்ப பகவானுடைய அவதாரம் ஏதோ இந்திரஜாலம் மாதிரி கண்டுபிடித்த மாதிரி இப்போ அதுவானா இல்லை? அனுசராசரங்களை வைகுந்தத்தை நம்ம இன்னும் செய்ய முடியாது. அப்போ என்ன, ராமன் 66 மக்கள்லாம் புல்லு பூண்டு அத்தனையும் சீரடி மாதிரிதான் அத்தனை பேருக்கும் வைகுண்டா கிருஷ்ணன் போட்டா கிருஷ்ணன் யாரையாவது அடிக்க போனான்னா ஒரு சிறு ஏன்னா எல்லாரையும் ஒண்ணு சொன்ன வச்சுட்டேன் எல்லாரையும் தொடச்சிட்டேன் பிராட்டி சொன்ன எனக்கு தெரியும் போச்சு. என்ன நீ வாயாரியே எல்லாரையும் கொட்டி கொட்டி கொட்டி வாய சொல்ல பேச்சே மாட்டேன். என்ன எத்தனை போய் சொன்னீங்க என்னவோ அதனால ஒரு ஒட்டம் கூட வரல. இதே சிஷியன் அப்புறம் பாரு ஒரு வழி வாங்கினா கட்டி வருவாங்க விசேஷனை கூட்ட நீ அப்பராதாருமா நம்மாள் வாரா இருந்தான் நம்மாள் வாரா இல்ல புதிய மரத்திலேயே ஒரு வாரத்தோட சக உண்மை உட்காந்தார் சொன்னாலும் நீ கிருஷ்ணா அவதாரத்துக்கு துப்பு இல்லை, என் சிஷ்யன் பகவான் என்ன பண்ணா உங்களோட வசதியாக பெரியதான். ஆமா அவன் வசதி தான் பெருமாளே ஒட்டுந்தாதான். இது நம்மாழ்வாரை பத்தி சொல்றதான ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த மாதிரி தர்மத்துக்கு மாற்றம் ஏற்பட்டால் அதை எங்கெல்லாம் சகிக்க மாட்டான்ங்கிறது தான் இங்கே. இப்போ இந்த கஜேந்திரனை காப்பாற்றினாலும் அது என்ன காரணம், கஜேந்திரனை ஏழை தருமான் காப்பாற்றினான். ஏன்னா கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவன் ஆசிரித்தன். பகவான் ஆசிரியர் இல்லையா, இவனை யார் ஆசிரிக்கிறாரோ சந்தாரி பண்றாரோ அவளை காப்பாற்றணும்ன்றது அவருடைய கடமை. அதனால இப்போ முதல்ல என்ன பாவம் பண்ணிச்சு, எந்தெருமான விஷயா இல்ல எந்தெருமான இல்ல என்ன நாசிவாசி விஷயா நீர்நிலையில எந்த ஜென்ஸ் இறங்கினாலும் அது சாப்பிடணும். இப்போ காட்டுல போய் சிங்கம்லாம் இருக்கு, அந்த சிம்மத்துக்கோ வியாக்கிறதுக்கோ அந்த காட்டுல நிறைய தடை இருக்கு, புல்லு இருக்கு, மரம் இருக்கு, நிறைய ஏரி ஓட இதெல்லாம் இருக்கு, நதிகள் இருக்கு. போய் எடுத்துக்கிட்டு அந்த புல்ல சாத்து மாதிரி ஆறு மாறி மாதிரி போறதுதான் அந்த சிஷ்டி பகவான் நீ பண்ணலையே, அது பச்சை ரத்தத்தை சூடா குடிச்சாதான் அந்த தாகம் அடங்கும். அதே மாதிரி பச்சை மாமிசத்தினால்தான் அவங்களுடைய பசி அடங்கும். அந்த மாதிரி பகவத் சிருஷ்டி நல்ல பாம்பு போய் கேட்குதா எனக்கு நல்ல பிரஷத்தை கொடுந்து, இல்ல ஜெயல் நண்பாக்கு போய் எங்கள் பிரார்த்தி எனக்கு பிரஷத்தை கொடுந்து, இல்லையே பகவத் சிருஷ்டி எப்படி அந்த எந்தெந்த சிருஷ்டி எப்படி பண்ணாலும் பகவான் ஒரு நேமம் வச்சுருக்கலாம். அதனால அந்த சிருஷ்டிக்கு தகுந்த மாதிரி எது ஏற்படுறது, அந்த சிருஷ்டி தன்னுடைய கண்ட்ரோலை மீறி போகும்போது அவன் கண்ட்ரோல் ஒரு நாளும் மீறி போறது இல்லை, போக முடியாது. அத அப்படி அந்த திரும்பி போகும்போது அதை அடக்குவதற்காகவும் அப்படி அதை மீறுவதை நிரசித்தவர் தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுதான் அவனுடைய மெயின் அஜெண்டாங்க. அது துஷ்ட நிகிரகம் என்பது சாது பரித்ராணத்தின் பாதுபட்டதே அன்றி துஷ்ட நிகிரகத்தினால சாது பரித்ராணம் இல்லை, சாது பரித்ராணத்திற்காக துஷ்ட நிகிரகம். இப்போ தியானின்னு சொன்னாங்க, இந்த தியானி எப்பெல்லாம் வரும் ஆத்மானம் சிஜாமியம்னு சொன்னா, அப்போ நானே ஆத்மாவை படைக்கிறேன், படைக்கிறேன் நான் ஆத்மாவை படைக்கிறேன்னு சொல்றானே. இப்போ எம்பெருமான் எப்படி அனாதியோ அந்த மாதிரி ஜீவாத்மாக்களும் அனாதிதானே. இப்படி சத்தியமான அனாதியான ஜீவாத்மாக்களை நான் படைக்கிறேன், ஆத்மானம் சிஜாமி அகம் சொல்றான் நீங்கள. அப்போ இது எப்படி ஆத்மாக்கள் படைக்கப்பட்டவை அல்ல, எப்படி எப்படி எந்தெருமான் அனாதியோ பரபிரம்மம் அனாதியோ அதே மாதிரி ஜீவாத்மாக்களும் அனாதி, யாராலும் சிருஷ்டிக்கப்படாதவர்கள். அப்படி யாராலும் சிருஷ்டிக்கப்படாதவர்களை அகம் சிஜாமி நான் படைக்கிறேன்னு இந்த கீதையுடைய ஸ்லோகத்துல சொல்றானே. அந்தந்த ஜீவாத்மா பண்ணதான பாப புண்ணியத்துக்கு தகுந்தபடி ஏற்றபடி சரீரத்தை படைக்கிறான். அப்போ இந்த சரீரத்தை படைக்கிறானே தவிர ஆத்மான ஆத்மாவை படைக்கல. ஆத்மானம் என்பதற்கு ஆத்மாவை சேர்ந்தது, இப்போ ஆத்மாவை சேர்ந்ததுன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நம்ம பிராணம் போன வரைக்கும் நமக்கு தாசபுத்தனா இருக்கிறது இந்த சரீரம் மட்டும்தான் இல்லையா. புள்ளா கிடையாது, புள்ளாக கிடையாது, வேலைக்காரன் கிடையாது, வேலைக்காரன் வச்சுட்டா அவன் மூட்டி அனுப்புவான் இல்லையா. நீ எதை ராத்திரியா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், viviendo en el corona, alma subida, seguido, motivo y odio, motivo y odio. Tú le vas a poner, a por salir en la anda ahí de cuesta que le modelo. A por eso, anda. ஜீவாத்மாவுக்கு முதன்மையான இருக்கிறதான அந்த சரீரத்தை எங்கே ஒரு மாற்றம் அகம் சிஜாமின்னா படைக்கிறான் தானே இருக்கும் எதை படிக்கிறான் ஆத்மாவை படிக்கல ஆத்மானவியல அதாவது இப்போ ஆத்மீயமான வஸ்துக்களை படைக்கிறான் ஆத்மீயமான வஸ்துக்கள் ரெண்டு வகைகளும் ஒன்று சுத்தப்படாத்தமா வரும் இன்னொன்று சேர்ந்த பதார்த்தமா இருக்கும் இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா மாம பிரியம் மாம சுருக்கு மாம பத்னி எல்லா பொண்ணாச்சும் நம்ம இல்லையா மாம வாகனம் இது இதெல்லாம் மகன் என்ன எதுவும் எதுவும் சொல்றதான அந்த மமதா இந்த ஆத்மானம் சிஜாமிங்கிற பதத்தினாலே எந்தருமான என்ன காட்டலாம் அந்த ஆத்மாவை அப்படியே விட்டுறேன் அவனுடைய மமகாரத்துல நான் டச்சே பண்றதில்லை அது அதாவே தான் அவனுடைய கர்மாவை மாதிரி பண்ணிக்கணும் அதுக்கு இவன் என்னென்ன கர்மாவை பண்ணியிருக்கானோ எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கானோ எவ்வளவு பாவம் பண்ணிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு தேவ சரீரமோ மனுஷ சரீரமோ சுஜி சரீரமோ சாவர சரீரமோ சரீரத்துல நானே வரலாம் சாத்திரம் இந்த நாலு வகையான சரீரத்தில் ஏதோ ஒரு சரீரத்தை அவனுக்கு அவனுடைய கர்ம வீட்டு கொடுக்குறேன் அதுலேயும் நிறைய இது இருக்கு இப்போ மனுஷராக பண்ணா அது ஒரு கல்வி இருக்கும் நிறைய இருக்காது ஒன்று முடமா இருக்கும் ஒரு கல்வி தெரியாது இப்படி எத்தனையும் அது அது அவனுடைய புண்ணிய பார்ப்பதுக்கு இருந்த மாதிரி எங்கள் மான் படைத்தான் இப்போ பகவத் ஸ்வரூபம் நிச்சயம் அது சத்தியம் அது படைக்க வேண்டிய பிரசக்தி இல்லையே அப்போ இந்த ஜீவாத்மா படைக்கவும் முடியாது அப்போ சரி ஆத்மாங்கிறவர்களுக்கு ஜீவாத்மான்னு சுஜாமி ஆனா அப்போ தன்னை தானே படைத்து கொள்கிறானா அதுக்கு அவசியமே இல்லையாமனு படிக்கணும் அப்போ அது அவசியமே இல்லை அப்போ இந்த ஆத்மசுத்தமானது அவதார சரீரத்துடன் கூடிய பரமாத்மாவை சொல்லுகிறதா ஒரு சங்கேயம் வைகுண்ட லோகத்திலிருந்து எது அவதார நிகழ்ச்சி எது அவதரணத்துக்கு இறங்குகிறதோ அவதாரம் ஏன் தேவை அவதாரத்தினாலே அது அவதாரமாகுது ஸ்ரீவிருந்துக்கு என்றால் இந்த பூலோகத்துக்கு இறங்கி வருவதனாலே அவனுக்கு அவதரணிக்கு அவதாரமா அப்போ அது அவதாரமா ஆகாது அப்போ மனுஷனான சஜாதீயமான இந்த நமக்கு கர்மத்தினாலே சரீரம் அவனுக்கு கர்மம் இல்லை அவனுடைய இச்சாபூர்வமான சரீரம் அப்போ இந்த ஆத்மானம் சிஜாதீகம்னு சொல்றது அங்கே தன்னை தான் படைத்துக் கொள்வதை சொல்வதில்லை ஜீவாத்மாவுடைய சரீரத்தை தான் படைப்பதாகவும் அந்த ஜீவாத்மாவை நல்வழிப்படுத்த சாமி பரித்ராணத்திற்காக துஷ்ட நிகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதுக்காக தான் மேலிருந்து வைகுண்ட லோகத்திலிருந்து அவர் சரீரத்தோடு திருநை இறங்குறதாகவும் அப்படிப்பட்ட அந்த சரீரம் பிராகிருதி சரீரம் வந்து அது அப்ராகிருத சரீரமே அப்படிங்கிறத முதல் அவசியத்தை துஷ்கிருத்தியம் உள்ளவன் சாதுக்களுக்கு எதிர்ப்பட்டு அப்போ பகவத் பாகவத அவசாரம் ரொம்ப பண்ணலாமா இப்போ ரக்ஷணமே முக்கியம்னு சொல்லி மகிழ்ச்சி கலைபோல் அசுகனை தந்தான் கைக்கு வரைபோல் என் ஆசிரியர் வாக்குன்னு உடலும் உடலாக ஓங்கி தாரணையும் தனிமண்ணை உண்டான் பயிரி கலைபோல் அசுகனை தாய்ந்தான் கையில் வளைபோல் என் ஆசிரியர் வாக்குங்கிறது அச்சி மகாத்மத்துல கடைசிய கருத்துல சாமி அது அமர்தாஸ் சுவாமி சொல்லியும் அங்கேயும் சேர்ந்து தானே அதுல இப்போ மூர்த்த ஏன் நம்ம வந்து நம்ம விசிஷ்டாரத்தில் மொஸ்தி அப்படின்னு சொல்லிக்கிறமே ஏன் அப்படின்னு ஒண்ணு அது மொசத்தி மொசத்தின்னு சொல்றோம்ன்றது உண்மை அது அது நாம வசதிக்கிறமா இருக்கணும் பகவத்தி இல்லை அது பரமத பந்தம் பண்ணுவான் என்னை சுமத ஸ்தாபனம் பண்ண இருக்க பரமத பந்தம் பண்ணுவான் என்னை ஒரு கிருஷியானவன் எவ்விதம் தன்னுடைய உத்தேச பணிக்கு நீ பாய்ச்சி எழுதிட்டால் அது அதுக்கு மட்டுமே போகணும் மற்றதுக்கு போகக்கூடாது அப்படியே விட்டாங்க கடையை விட்டாங்க அந்த புல்லு முன்னு மொத்தி இப்ப போடுற எதுவும் இறந்து அது சாப்பிட்டு இதை அது தரத்து கூட அவனுடைய உத்தேசத்தை இப்போ ஒரு கடலை போடுறாங்க ஏதோ ஒரு தாங்க அப்ப அது நம்பி போடுவோம் அந்த வேலையாது அப்ப நல்ல மனுஷன் ஒருவன் என்ன பண்ணோம் தன் தாவி தாசரம் பண்ணாலும் இப்ப எத்தனை கடையாள் ஆரம்பித்து கடற்கிறாங்க அப்போ இந்த களை எடுக்கிறது இருக்குன்னா நம்மளுடைய பயிர் வளரணும் இங்க நம்மளுடைய ரகசியமான இந்த சனாதன தர்மமுடைய இது வளரணும் வளரணும்னா என்ன பண்ணணும் அந்த கிருஷி எப்படி தன் உத்தேச பயிர் வளர்றதுக்காக என்ன பண்றான் களை எடுக்கிறானோ அதனால சுமத சிராவணம் பண்ண பரமத பந்தம் பண்ணுவது ஆவசியகதையா இருக்கிறது அது அதனால அது பண்ணியா வந்து கிடைத்தான் அதே பேசி வரேன் அதுல இன்னும் கண்டாம் ஓம் பத்னி அடைஞ்சு ஓம் பத்னி பதிவுறதுன்னு இன்னும் ஓம் பத்னி பதிவுறத இல்லை அது அழகில்லைன்னு சொல்றது உனக்கு என்ன யூடியில் இருக்கு மதம் பெருசு பெருசு இருக்கோ இன்னொரு மதத்தை நீ ஏன் போய் மோகன் சொல்றேன்னு கேட்ட கேள்வி எப்படி விவசாயி அந்த கடையெல்லாம் கொடுக்குறானோ நீ எல்லாம் எங்க மதத்துக்கு ஏற்பட்ட கடலா உன்னை புரிஞ்சு போட்டாதான் என் மதம் வளரும் அதனால புரிஞ்சு போட்டாங்க ரொம்ப சாத்தியமானது அந்த மாதிரி இங்கேயும் இந்த ரகசியத்தை ஏன் எங்கிருமா அது தெரிஞ்சான்னா இந்த துஷ்ட மதங்களுடைய நிதர்சனத்திற்காக இப்படி ஒரு விவசாயியானவர் தன் உத்தேச பயிர் வளரணுங்கிறதுக்காக கலை எடுக்கிறானோ அந்த மாதிரி துஷ்ட விக்கிரகம் எந்தமாதிரி எதனால பண்ண பண்ணதுன்னா சனாதன தர்மம் போகணும் சாதுக்கு பரித்திராம ஏற்படணுங்கிறதுக்காக பண்ணப்படுறது அப்படின்னு சொல்லுது அதுக்கு மேல இப்போ சாதுக்கள்னா யாருன்னு யாரு சாரக போஷக போக்கியங்கள் பகவான் கிருஷ்ணனே நினைக்கிறார்கள் அவாதான் அப்படி நினைக்கிறேன்னா எல்லாம் அசசு நாம நினைச்சாலும் நாமும் அசசுதான் ஒன்றும் சொல்லு வருது எல்லாம் கண்ண சிஷ்யம் ஒன்று போய் கிருஷ்ணதாஸ் பெருமாள் சொல்றதா இல்லையாவில் நவதிப்புரி பெருமாள போகும்போது ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு சிஷ்யம் உண்டு அது வைத்தமான இல்லையா அது சூழ்நிலை பாசுதான் வைத்தமான மான பெருசு இல்லையா திருக்கோளூர் போய் சேர்த்து அவன் சிஷ்யன் ஊர் இருக்கிறதானே திருக்கோளூர் தானே அல்லாத சிஷ்யன் உங்களை போய் முதல்லயே இருக்கவங்க என்ன சொல்ற உண்ணும் சோறும் பருகனையும் தின்னும் இருக்கு. இப்போ சாதம் சாப்பிடலன்னா பிராண தாரணம் இல்லை, அது ஜலம் உடம்புல சேரலன்னா மயக்கம் கூட உடம்புக்கு வந்து ஒரு இது வந்து அதனால அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ இது தாரணம், அது போஷணம். அதுக்கப்புறம் இந்த பூமி சாப்பிடுறது, அப்புறம் அப்பா அப்பா கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது, பக்கம் சாப்பிட்றது, வெசலை பார்த்து போடுறது, இதெல்லாம் யோகிக்கின்றது. அது இந்த தாரக போஷணங்களுக்கெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பூஜி போகும். இப்படி இந்த சாதுக்களுக்கு தாரக போஷண போக்கியங்கள் மாதிரி அந்த வான தாம்பூலாதிகளைப் போலே பகவான் கிருஷ்ணன் இருக்கணும். அதுதான் இந்த இடத்துல பரிப்ராணாய சாந்தூனான்னு சொன்னதாலையும் அந்த சாதுக்கள் நிர்ணயிக்கணும்னா அந்த எம்பெருமானே எனக்கு சர்வமும் வாசுதேவம் சர்வமிதி மகாத்மா சுகுர்லபகான் சகல போட்டு சேர்ந்தவங்க எம்பெருமான் கிடைக்கல அம்மையா பாயம் சொல்லுவான். அதனால நம்ம இதே நம்ம சொல்லணும், ஏன்னா வாசுதேவம் சர்வமிதி மகாத்மா சுகுர்லபான் சொல்லணும். ஆயங்கிறதான சதுர்த்தி விபக்தியிலே இருந்த மந்திரங்கள் தான் அது பயமாட்டோம் பிரசித்த இல்ல அஷ்டாசரமா இருக்கும் சதசிங்கிறது ஒரு சிஸ்டி பார்க்கணும். அப்போ என்ன வருது அந்த அஷ்டாசரத்துல திருவிய பக்கத்துல ஆயன்னு ரசிக்க முடியுதா? ஆயன்னா என்னத்தோம் அவனுக்கு இல்லையா நன்றாக இல்லையா? அப்போ நான்காம் தேதி இது ஓர்மையோட உண்மையோடவும் வாங்கி இருக்குமான்னு தோன்று ராமானுஜருடைய வழிவந்தவர்களே ஒரு சில விஷயத்தை சொல்றா நாம சரணாகதி பண்றதே தப்பு. ஏன் சரணாகதி பண்றது தப்புன்னா ஒரு வைஷ்ணவன் நிஜமாக பழனி சாந்தியா இருக்கணும். அந்த பழனி சாந்தியா எதுக்குன்னு அவசரப்படக்கூடாது. அப்படிப்பட்டவனா இருக்கணும். நீ இந்த நீர்நிலையில இந்த கொக்கு என்ன பண்ணுமா கொக்கு மூணு விஷயத்தினாலும் வயதுமோ விஷயம் நீ மொத்தம் அவருச்சுதான் இருக்குமா? அந்த மாதிரி நாங்க பழமை காந்திகள் உலகத்துறையிலாம் போய் கேட்க மாட்டோம் எங்களுக்கு அது வேண்டாம் இது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம். ஆனா சென்னாயிரத்தி சொல்லுவாள் போட்டு மோசம் மட்டும் ஒன்றும் கேட்கவே ஜனராமியான இந்த இடத்துல ஏண்டாபாவி நீயே வகையா வந்து எனக்கு வியாக்கரணையாலும் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆயிரம் சதுர்த்தி பக்தி இருக்கு அவனுக்கு சொல்லுவோம் நாராயணத்துக்கு அந்த கூடுகிற பதம் வாங்கிக்கிறவனை சொல்லுமா கூடுகிறவன் சொல்லுமா? அவனுக்கு கொடுத்தேன் அவனுக்காக வந்து ஆகணும். அப்ப அவனுக்கு சதுர்த்தி பற்றி நான் தான் முன்னாலே நான் சொல்றது என்ன ஆகும் அவனுக்கு கொடுத்தேன். அங்க நாம எல்லா அவசரங்களையும் எடுத்துக்கோ ஸ்ரீமதே நாராயணாயன் பிரதிசம்பந்தியாகத்தான் இருக்கான். அவனுக்கு நான் தான் சம்பந்தி. சம்பந்தினா பொண்ண முடிக்கிறேன், பிரதிசம்பந்தினா பொண்ண தன் பிள்ளைக்கு பணிக்கிறான் பண்ணி கீழே அவன் பிரதி. அதனாலதான் சம்பந்தி பிரதிசம்பந்தி மனாத்து வரும் மனாத்து சேர்ந்தா மனாத்து தரும் அதை வச்சு பிரதிஷமான உதவும் இப்போ எம்பெருமான் பெறுபவன் நான தாதா அவன் ஸ்ரீதா அவன் ஏற்றுக்கொண்டவன் நான் கொடுப்பவர்கள் நம்ம தான் நாம் கொடுப்பவர்கள் எம்பெருமான் வாங்கி கொடுப்பவன் அப்போ எம்பெருமான் தான் நம்மகிட்டேந்து வாங்கிறானே தவிர மோட்சத்தை கொடுன்னு நான் எந்த இடத்துலையும் பிரார்த்தனை எங்கேயாவது சொல்றோமா எனக்கு மோட்சத்தை கொடுன்னு எங்கேயே பிரார்த்தனை கிடையாது ஒரு ஒரு வைஷ்ணவனும் சரணாகதி பூர்வமா எனக்கு அடிமை தொழிலை கொடுன்னு நாம் பிரார்த்திக்கலாம் நான் உனக்கு அடிமை செய்கிறேன் என்னுடைய அடிமை காலத்தை நீ சீகரித்து கொள்ளுதா பிரார்த்தனையை தவிர நீ எனக்கு மோட்சம் கொடுங்கிற பிரார்த்தனை இல்லவே இல்லை ஏன் மோட்சம் கொடுங்க பிரார்த்தனை இல்லைன்னா நம்ம கர்மா கழிஞ்சு போனாலே பகவான் கொடுக்கலைன்னா கூட அவன் இஷ்டப்படலைன்னா கூட இல்லை பூலோக சம்பந்தம் போது பிரகதி சம்பந்தம் போது பிரகதி சம்பந்தம் போய் பகவான் இஷ்டப்படலைன்னா அவன் கைவரிக்கிறாருந்து அங்கே ஒரு சீலிங்கத்திலையும் பரச்சேரி அங்கே ஒரு அறிவிந்தான் சுவாத்ம அனுபவம் பரமாத்மா அனுபவத்தை ஆத்மா போகிறான்னு கைவல்யம் அவனுக்கும் பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது இந்த பிரகதி சம்பந்தமும் கிடையாது பிரம்மலோகத்தையும் சத்திய லோகத்தையும் தாண்டி இருந்தான் ஆனால் பிரஜாநிதியை காசு அவளுடைய கரு போயிட்டு பாவமோ புண்ணியமோ ஒன்றும் கிடையாது ஆனால் அவன் வைகுண்டத்தை அடையவில்லை அந்த என்ன பண்றா அனுபவம் தான் ஆத்மாவில் தானே அனுபவிச்சு திருப்பி அவனுக்கு பிறப்பு உண்டு சுவாமி தேசம் ஸ்பஷ்டமா சொல்றாரு அவனுக்கு பிறப்பு உண்டு அவன் தன்னுறுதினா போகாது ஒரு பக்தியோட விஷயங்களுக்கு எப்படி ஒரு நாலு ஜென்மத்தில் பக்தியும் அவனுக்கு ஆகணும்னா அந்த ஆரம்பித்த ஜென்மத்தில் அவன் எந்த வருஷம் ஆரம்பிச்சு நிறுத்திப்பானோ அதுலேருந்து ரெண்டாவது ஜென்மத்தில் சொல்லுவான் அப்புறம் எங்க நிறுத்தாமல் அதுலேருந்து மூணாவது ஜென்மத்தில் சொல்லுவான் அவனுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த பக்தியோகத்தை வாழ்க்கை மாதிரி இந்த இவருக்கும் திருப்பி பிரகதி சம்பந்தத்து பிரகதியை வராசி இருக்கும் இப்போ யாராவது ஒரு குழந்த அபாஷனாலோ இல்லை சத்தே குழந்தாலோ தெளிவாக சொல்லுவாங்க கைவினை முடிஞ்சு கொடுத்து உன் வயதில் வந்து குழந்தை கூட்டி போயிருந்தான் தெளிவா சமாதானம் வருவா பொங்கலுக்கு என்ன அபாஷனாச்சு அறிவாளம் ஒரு குழந்த ஒரு மூலமா வைக்கணும் இதெல்லாம் என்ன சொல்றது அந்த கைவல்ய ஆத்மா இந்த பிரகதி சம்பந்தமா அதுக்கு ஒரு ஈடுபட்டு ஒரு கர்ப்ப வளர்ந்து வேணும் அதனால சில காலம் ஒரு நாலு மாசம் பண்ணிட்டு ஆனா அவனுக்கு ஈஸ்வர நிகிரம் இருக்கு ஈஸ்வர அனுகிரகம் அதனால நாம பிரஜாநிதியை தாண்டி அந்த பெருமாமணி சேர்ந்தோம் இவனுக்கு அனுசரிச்சிட்டாரு அப்போ அந்த பாவத்தினால சில காலம் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு நிர்வேதமாயா அவனுக்கு ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் நிர்வேதம் ஒரு ஏண்டா இங்க போய் கேட்டு கவனிச்சோம் இங்க போய் ஏண்டா பண்ணி கவனிச்சோம்னு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவனுடைய புத்தி தானா திருப்பி ஒரு சரணாகி பண்ணி படி நான் பண்ண இது என்னதான் திராட்சி சொன்னாலும் காக்காசுடைய ஒரு கண்ணை அடிச்சு பகவானுட்டானோ அந்த மாதிரி போகணும். திரும்ப ஒரு கர்ப்பவாசம் போனோம் அது போயிட்டு கொஞ்ச காலம் போகணும் போது பிருத்தி சம்பந்தம் ஏற்படாது. ஏன்னா பூமியில உள்ளதான் அதனால இந்த மாதிரி அபாஷமாக நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற வெளியாக இந்த காலத்துல இவ்வாறே அபாஷங்களால என்ன சொல்றதுன்னா சர்வ சமாராத்தியமான பகவான் எல்லா தர்மங்களும் அவன் ஆராதனை. சர்வ தர்மான்னு சொல்றோம் அப்படி எல்லாரும் இப்போ தர்மங்கள் தர்மங்கள்னா என்னன்னா எதெல்லாம் பகவத் ஆராதன ரூபமா இருக்கோ அதெல்லாம் தர்மங்கள். அதை மட்டும் யோசிக்கோ நாளைக்கு தர்மத்துக்கு இப்போ வியாசாரிகள் மூலமாக பகவான் இதுதான் பக்தியை வளர்த்து தர்ம சஸ்தாபனம் பண்ணுவதற்கு தான் அவதரிக்காமல் மற்றவர்கள் மூலமாக பண்ண முடியாது. அசுரன சங்கல்ப ஞானத்தினாலேயோ இல்ல தன்னுடைய பதிவேசியார் அதாவது கௌரவனை போய் இல்ல சுதர்சன சக்கரத்தாங்கியே ஏறி அதெல்லாம் அவாயுமான தனம் மனுஷன் தவபாத பங்கு உன்னுடைய திருவிழி தாமரை இருக்கே அதுதான் எனக்கு பெரிய தனம். இந்த பாரா போன தனத்தை விட்டுட்டேன் தனம் மதி ராம சாட்சா இந்த ரெண்டு கண்ணால ஒரு திருவிழியை எந்திரா சேர்க்க போறேன் எந்திக்கு வெளிக்கொண்டு நடக்கிறேன்னு பதவியாகணும். அந்த மாதிரி இந்த சாதுக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். அவளை அனுகிரகம் பண்ணணும்னா எம்பெருமான் பிறந்தாதான் முடியும். துஷ்ட நிகிரகம் தான் பிறக்காமலேயே பண்ணலாம். இப்போ எம்பெருமா அந்த தசேந்திர ஞானியை கொண்டா காப்பாற்றினோம் அந்த பூங்கிற முதலையை கொண்டாணும். ஏன் அது வைகுண்டத்தில் இருந்து அது அப்படியே அங்கிருந்து போய் அந்த முதலையை அழிச்சுட்டு அது இருந்தாலும் ஏன் தாமரம் அது என்ன பண்ணிட்டு அந்த தாமர புட்பத்தை பறிச்சு எம்பெருமான் திருவடியே அர்ச்சிக்கணும். அந்த எம்பெருமான் திருவடியே அந்த தாமரத்துக்கு சமர்ப்பிக்கணும். அவனுடைய உத்வேகம் இருந்தது அதனுடைய எண்ணம் இருந்தது அந்த எண்ணம் நீங்க ஈரேகணும்னா பகவான் வந்து அவன் திருவடியே அந்த கையேற்றத்துக்கு காமிச்சா தானே இந்த திருவடியில் போட முடியும். அதுக்காக ஒன்றியிருந்தான். அப்போ சாரு பரித்தாரம் தான் முக்கியமே தவிர துஷ்ட நித்திரம் முக்கியம் இல்லை. இப்போ துஷ்ட நித்திரம் சரி இவனுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த சாருக்கள் பரித்திராணத்தை பண்ண முடியாதா அதுக்கு சொல்ற ஜன்ம கர்மச திவ்யம் ஏவம் யோகேத்து தத்வதா சத்வாதேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமே அர்ஜுனான்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்போ எந்த உபாசகனானவன் திவ்யமான என்னுடையதான அவதாரத்தையும் சேஷித்தங்களையும் இந்த புண்ணிய பராதீனங்களையும் எவன் உள்ளது உள்ளது யதாவசிதமாக எவனொருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த பாழா போன சரீரத்தை விட்டுட்டு என்னுடைய திறத்தினுடைய ரகசியத்தை கேட்டதனாலேயே இந்த ஜென்மத்திலேயே திருவடி அடைகிறான். அதே சொன்ன கேட்டேன் நமக்கு அத்தான இருக்கும் மோஷம் சர்வ விஷயம் பகவான் ரகசியத்தை சொல்லி கடைசியில் முடிச்சும்போது என்ன சொல்லியிருக்கிறான் யாரா என்னுடைய ஜென்ம ரகசியத்தை அவதார ரகசியத்தை கேட்கிறாரோ அவளுக்கெல்லாம் சர்வம் விஷயம். இது நான் தான் பிரபத்தி பண்ணிவிட்டேனே, எனக்கு சர்வ விஷயம் தானே, பிரபலமான ஆனந்தம் தான் இருக்கிறேன் இல்லையா. அப்போ பிரபத்தியம் ஏற்கனவே மக்களுக்கு புதுச்சி முத்தம் போகுது. இப்ப இந்த ரகசியத்தை கேட்கறதுனால எனக்கு என்ன கேட்குமாண்ணா, பிரபத்தி பண்ணினா மூட்டை பாபத்தை மூட்டைய கட்டி வச்சுக்கணும். அதை யாருக்கும் மூடு, அதாவது தேக அவசானத்துக்கு போட்டு அமைக்கிறோம். பிரபத்தி கணத்துல ஆங்குரிய சட்டத்தை பிராசிக்கூட வந்துச்சுன்னா மகாவிசுவாச கார்பண்ய போட்டு புகழ்நாடு பஞ்சங்களோட ஒருத்தன் அந்த அங்கியான சரணாதிக்க பண்ணான்னா அவனுடைய பிராரப்த தர்மத்துல தேக அவசானத்துவத்தில் இந்த சரீரம் எது தானா கீழ்விடப்படுதோ அது வரைக்கும் பயன் வயசு வணிகம் அப்படின்னு பயன் வயசுல வணிகரெல்லாம் சுத்தமான நூற்றி நூறு வயசு வச்சிருக்கான். இப்ப இந்த 85 வருஷம் அவன் உயிர் வாழ்வதற்கு எவ்வளவு பாவபுண்ணியம் தேவையோ அதை மட்டும் முடிஞ்சு நீதி எல்லாம் பகவான் அழிஞ்சுக்கல. பகவானும் பாவத்தை அழிஞ்சதுக்கு அவனுக்கு சக்திகள் பாவத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிச்சுதான் அவங்க கண்டிப்பை தவிர பகவான் நினைச்சாலும் அதனால அதை அழிச்சு பகவானாலே அழிக்க முடியாதுன்னு சாஸ்திரம் சொல்லணும். என்னன்னா அத நம்மளுடைய தேக அவசான காலத்துல நம்ம பிராணம் போக நம்ம திருநாளிட்டு போக அப்ப என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சுகத்துக்களா புண்ணியத்தையும் நம்மளுடைய வீட்டுகள் எல்லாம் அதாவது நம்மளுடைய இனிமேஷன் கடன் நம்மளோட வீட வாழ்க்கை அவார்டு தான் பாரதின்னு கூடலாம். எவனோ ஒரு அவன் பாவ புண்ணியத்தை ஒன்றே ஒரு தாக்கு நாயத்துக்கு வாங்கிடுவான். இல்லையா அந்த நல்லவனுக்கு எதிரியா இருந்தா இருந்தா வாங்கிட்டு பாத்துக்கோ. அந்த வீட்டுக்கு பரவாயில்ல போறீங்க சூழ்ந்தா இருக்கோ நல்ல புண்ணியம் அப்படியே மாதிரி நான் எனக்கு பண்ணு இல்லையா. நீங்க எனக்கு புண்ணியம் வந்து என்ன, புண்ணியமும் பொண்ணு இல்லையா, கைகால அசிக்க முடியாத விளங்கு போட்டுருந்தா அது இரும்புல போட்ட விளங்கா இருந்தானே இல்ல தங்கத்துல போட்ட விளங்கா இருந்தானே. மோட்சத்துக்கு பிரதிபந்தமா பாவம் புண்ணியம் ரெண்டுமே பிரதிபந்தகமானது அது பவுன்ல இருந்தானே அது இரும்புல இருந்தானே கைகால அசிக்கே விளங்கு விளங்குதானே. அந்த மாதிரி இந்த பாவமும் நமக்கு மோட்சத்துக்கு பிரதிபந்தமா. அதனால அவன் கொடுக்குற பூமியான உனக்கு பகவான் அவனுடைய இருக்கும்போது ஏக வியாமோகத்துக்கு போகும் பகவான் அவன் சிவராத்திரியில போகும்போது அத 12 கூக்கரை வெளியே அந்த கூட்டஸ்தாரோட சத்தீங்கமா சேர்க்கிறா பாருங்க. அது ஆனவுடனே சோழசன் தானங்களை போடுவா அந்த சோழத்துக்கு முன்னாடி. அது எதுக்காக இந்த ஒரு காரணம், எல்லா நம்மளுடைய சம்பிரதாயம் நம்மளுடைய பழக்க வழக்கல் அத்தனையும் கம்ப்ளீட்லி சாஸ்திரம் ஒன்று கூட இதுவே இல்லை. மன்னர் அப்பதான் அந்த மூட்டையெல்லாம் அவனுக்கு அந்த இவனுடைய விஜயத்து பாகத்தையும் பரமபுரிய அந்த புண்ணியத்தை அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறேன். இப்போ அரியனுக்கு வேண்ட பக்கம் அவன் அடியன் அப்படின்னு அந்த புண்ணியத்தை அடியை அனுபவிக்க முடியாது. இப்போ அரியன் பிரபத்தின் போது ஏற்கனவே மூட்டை கட்டி பாவ புண்ணியத்தான் வச்சு நம்பணும் அந்த புண்ணியத்தோடு சேர்க்கிறாங்க. இல்ல எனக்கு எவனாவது ஒருத்தர் வந்து வாண்டாடுவான் அவங்க வந்து போது அடியன் வேண்டாதனா இது விட்டா இருந்து எனக்கு பாபத்தை கொடுத்தான் வச்சுக்கோ அந்த பாபத்தையும் அங்க கொடுப்பான். அப்பிரமணனாக இருந்தாலும் அவங்க சொல்லலாம். ஏன்னா அந்த பாபம் முன்னே ரெண்டுமே அவனை சேரும். பிரபன்னனுக்கு அந்த மூட்டையில போய் சேர்ந்த தவிர சொல்லாவா சேராது. அதனால நம்ம அதை வச்சு கவலைப்படலாம். இது ஒரு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்க ஏவகால சிகிச்சை மாதிரி தான் கேவலம்னு சுற்றி அப்போ இந்த கேவலம் என்பது எது வந்தோம்னா எம்பெருமான் திருமணியை நாம் பற்றுகிறோமே அவன் ஒன்றுதான் நம்மளை எல்லா சிலையிலும் காப்பார். அதைத்தான் அவதார ரகசியம் என்ன சொல்றதுன்னா, இதுவரைக்கும் நீ பிரபத்தி பண்ணிக்கிறேன்னா இந்த கேட்டதுக்கு அப்புறமா பண்ணிக்கோ. ஏற்கனவே பிரபத்தி பண்ணிடறதா இருந்தா ஆஹா இவ்வளவு சக்தியான பிரபத்தியை நம்ம ஆச்சாரியர் நமக்கு அனுபவிச்சிருக்கான்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இப்போ ஒரு பக்தியோக நிஷ்டத்துக்கு இப்போ இன்னும் நாலு ஜென்மம் ஆகும், அஞ்சு ஜென்மம் ஆகும், எனக்கு அது அஞ்சு லட்சம் இருக்கணும், பகலில் மதிக்கணும், உத்தராயணத்தில் மதிக்கணும், சுல பட்சத்தில் இருக்கு, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது வருவாங்க கனகால வியாபாரம் அப்படி இருக்கும்போது இன்னொரு பிரபத்தி பண்ணாத போயிட்டு அவ்வளவு அவசர விஷயம் உடனே பகவான் என்ன முடிஞ்சு கொடுத்தான் ஒரு தகுந்த ஆச்சாரியாக்கு போய் அந்த பக்தியோ வாங்கி 50% பண்ணிக்கிறோம், 25% பண்ணிக்கிறோம், 90% பண்ணிக்கிறோம், அது அப்படியே இருக்கும். நீ போய் வந்து நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பக்தியை பண்ணிட்டு வரணுமா? அவன் இந்த அவதார ரகசியம் தெரிந்து கொண்டிருப்பாரு. அது அவனை சரணாகிதியை மூட்டி இது வாண்டாலும் முதல்ல போனவனுக்கு அதிகாரத்தில் இருந்த மூன்றாலும் உயர வேண்டா முன்னமனில் ஆசைகளை விடுவிக்கக்கூடிய வேண்டாம் சரணனி வேறோர் கூட்டு நேர்த்தி அயன் அத்தியம்போர் வெள்ளி என்று அத்தியமாவது அரியணி அரியது பக்தியோகம். பக்தியோகம் பண்றதுக்கே போகாது, போனால முடிஞ்சா கூட பண்ணாது. மூன்றாவது அரியணையில் உயர வேண்டாம் முன்னமதியில் ஆசைகளை விடுகை சென்னை கட்டாயம் இருந்தோம். முதல்ல நீ என்ன பண்ணணும்னா நான் பக்தியோகம் பண்ணவேன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிய அந்த ஆசை இருக்கு. முன்னமதி ஆசைகளை விடுகை தின்மை இந்த சரணாகதி ஏதோ இருக்கும் அது கூட்டின இன்னொரு செல்கள் எதிர்த்து பிரம்மாஸ்திரத்தால கட்டினான் ஆசையில் இந்த ராட்சசெல்லாம் கொடி கைரி கொண்டிருக்கு பிரம்மாஸ்திரம் எப்படி அதுக்கு பிரம்மாஸ்திரத்தினால கட்டப்பட்டவன் மேல கைத்தியோ பொய்யோ கட்டிட்டோம்னா அந்த கத்து எப்படி விட்டுக்கொள்ளுமோ அந்த மாதிரி. இப்போ நமக்கு பிரபந்தமான நமக்கு கிருதகத்தியனான நமக்கு என்ன செஞ்சோம் இந்த அவதார ரகசியத்தை தெரிந்து கொண்டோம். என்ன பாப்ப நமக்கு தெரியாமலே கூட பாவம் பதிவு செய்யாது. அப்படியே இப்போ புத்திபூர்வமா பாவம் வராது, ஆனா புத்திபூர்வமா அது தினம் தினம் உங்களுக்கு சந்தோஷிச்சுட்டு இருக்கும். அந்த புத்திபூர்வமா வர பாவங்கள் இந்த பிரபன்ன ஒரு காலம் ஓட்டாது. இதுதான் அவதார கொஞ்சம் அதிகமான டேமேஜ்னோம். இதுலேயே பிரமாண வாக்கியத்துக்கோ ஆழ்வார் விசேஷத்துக்கோ போவே இல்லை. விஷயம் கவிதார்ய சிம்ஹாய கல்யாண மாசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே.